ಬಲೆ ದೇವಾ ಪಾರೋರರಿಯಾರು ಮಾಯಾ ಬಲೆ ಬಲೆ ಬಲೆ ದೇವಾ ಪಾರೋರರಿಯಾರು ಮಾಯಾ ಇಂದ ಪಾರೋರರಿಯಾರು ಮಾಯಾ ஒருவரின் யோகம் சர்வமும் உணர்ந்திடும் உனக்கு வினோதம் அடியார் யாரோ அறியார் யாரோ அடியார் யாரோ அறியார் யாரோ அதையே விதியும் அறியாதையா பாரோர் அறியாரும் உலகினில் சுக துக்க ஊஞ்சலிலே தின் உனது மாயை விளையாடுதையா உண்மையில் உந்தம் தன்யனையா பாரோர் அறியாரும் மாயா பலே பலே பலே தேவா பாரோர் அறியாரும் மாயா இந்த பாரோர் அறியாரும் மாயா